மின்னல் உந்தன் பெண்மை என்னை தாக்கும் ஆயுதம். மின்னல் உந்தன் பெண்மை என்னை தாக்கும் ஆயுதம். மேகம் உந்தன் கூந்தல் மலராடும் ஊஞ்சலாம். ஹோய் ஹோய் மேகம் உந்தன் கூந்தல் மலராடும் ஊஞ்சலாம். என் ஜோடி கிளியே கண்ணல் தமிழே தேனில் ஆடும் திராட்சை நீயே. பாடல் ஒன்று ராகம்